சூலம் கையில் ஏந்திய தலைவா காத்திட வந்தாயமையே வருக வருக வருக மலையோன் வருக அயனும் வாழும் பணிந்தே வணங்கிய விஸ்வரூபமே வருக வருக கந்தனின் தந்தையே வருக வருக சங்கரி கணவா வருக வருக அந்தமுகம் கொண்ட பதியே வருக சாம்பலை அணிந்த சிவனே வருக திரிசடையோனே வருக வருக சங்கடம் தீர்க்க சடுதில் வருக சிவ சிவ சிவ என சிந்தை குளிரும் சிவ சிவ சிவ என ஜெகமே புகழும் தக தக தகவென நாட்டியம் ஆடும் அரகர சிவனே அருணாச்சலனே சிவ சிவ சிவ என சிந்தை குளிரும் சிவ சிவ சிவ என ஜெகமே புகழும் தக தக தகவென நாட்டியம் ஆடும் அரகர சிவனே அருணாச்சலனே அமுதீஸ்வரனே வருக வருக பாலனை அழித்த கடவுளே வருக நாகேஸ்வரனே வருக வருக காமனை எரித்த கனலே வருக விந்தைகள் புரியும் விடவோன் வருக இறைவினில் என்னையே காத்திட வருக பயமும் பகையும் களைந்திட வருக அறிவுடன் வருக பித்தா பிறையை சூடியும் வருக பித்தமும் துணையாயும் உடன் வருக சொந்தமும் பந்தமும் நீயே வருக அந்தமே ஆதியே அன்புடன் வருக வாயும் காத்திட வல்ல சோதிய சரணம் கங்கை தூய செஞ்சடையினிலே அணிந்தாய் பாதி மதியே சரணம் பிறவி பெருங்கடல் கடந்திடம் தோணி முக்தி வழிக்கு ஏற்றிடும் ஏணி அலைவலம் ஒன்றே அறிந்தவன் ஞானி நிலைக்கிடும் வாழ்வை தந்திடுவாய் நீ மனமொழி மெய்யால் பாவங்கள் செய்தோ மலைவலம் வந்து வணங்கியே நின்றாய் பாவங்கள் நீங்கி உன் பதம் அடைவார் கருணாகரனே சோணாச்சலனே உண்ணாமுலையாய் வந்திட்ட உமையாள் உள்ளம் கவர்ந்த அருணை நாயக தக்கனின் செருக்கை அழித்திட எண்ணி தக்க தருணத்தில் யாகத்தை அழித்தாய் உண்ணாமுலையாய் வந்திட்ட உமையாள் உள்ளம் கவர்ந்த அருணை நாயக தக்கனின் செருக்கை அழித்திட எண்ணி தக்க தருணத்தில் யாகத்தை அழித்தாய் எளியவன் முகத்தை என்றும் காக்க நீரிடம் நெற்றியை நீலனை காக்க கண்கள் இரண்டை மலையோன் காக்க செவிகளை என்றும் செஞ்சடை காக்க நாசியும் துவாரமும் நாதன் காக்க வாழ்த்திடும் வாய்தனை சிவகிரி காக்க பற்களை எல்லாம் பனியோன் காக்க குரலும் நாக்கை புனிதன் காக்க இரண்டு கண்ணமும் இறைவன் காக்க கழுத்தினை கௌரி நகரோன் காக்க பார்க்க பார்க்க பாவங்கள் ஓடிட பில்லி சூனியம் முனிகள் பேய்கள் என்னை கண்டால் ஓடிய ஒளிய பிரம்மராட்சதரும் காத்தும் கருப்பும் என் பெயர் சொன்னால் கலங்கியலறிட அண்ணாமலையே உன் துணை இருந்தால் அந்திய துயர்கள் அகன்றே போகும் தீயும் நீரும் கொல்லாதிருக்க பசியும் பிணியும் சேராதிருக்க துன்பங்கள் என்றும் சூழாதிருக்க தூய்மை நகரோன் துணையாயிருப்பான் தில்லையில் உன்னை தரிசனம் செய்தால் திருவாரூரில் பிறந்தே வளர்ந்தால் காசி நகரில் பிறந்தே போனால் முக்தி அளிக்கும் சர்வேஸ்வரனே போதும் அண்ணாமலையை மோட்சமுண்டாகும் அண்ணாமலையை வலமே வந்தால் எல்லா சுகமும் ஒருங்கே சேரும் ஞாயிற்றுக்கிழமையில் மலை வலம் வந்தால் சிவலோக தலைவராய் சென்றே சேர்வர் திங்கட்கிழமையில் மலை வலம் வந்தால் சிவரூபம் அடைந்தே சிறந்தே வாழ்வ செவ்வாய்க்கிழமை மலை வலம் வந்தால் கடனும் வறுமையும் நீங்கி மகிழ்வர் ஒவ்வொரு புதனும் மலை வலம் வந்தால் கலைகள் அறிந்த தேவர்களாவர் வியாழன்கிழமையில் மலை வலம் வந்தால் தேவர்க்கும் முனிவர்க்கும் ஆசானாவர் வெள்ளி கிழமையில் வலமே வந்தால் திருமால் புறத்தை அடைந்தே வாழ்வர் அண்ணாமலை என புகழும் கூடும், அண்ணாமலை என தரித்திரமோடும், அண்ணாமலை என நிம்மதி நாடும். அருணாச்சலம் வாழ் அண்ணாமலையே, பரமேஸ்வரனே வாழ்க வாழ்க, சோமசுந்தரா வாழ்க வாழ்க, திருவாத ஊரான் வாழ்க வாழ்க, திருப்பெருந்துறையோன் வாழ்க வாழ்க, திருவெண்காடன் வாழ்க வாழ்க, திருப்பாண்டூரான் வாழ்க வாழ்க, திருவாரூரான் வாழ்க வாழ்க, திருவிடை மருதூர் திருவே வாழ்க, திருக்கடம்பூரான் வாழ்க வாழ்க, திருவையாற்று ஒளியே வாழ்க, கும்பேஸ்வரனே வாழ்க வாழ்க. அறிந்தும் மறந்தும் செய்திட்ட தவறை பொறுத்தே காப்பாய் போற்றி போற்றி. அருணாச்சலனின் மனமகிழ் கவசம் அனுதினம் கேட்டிட படித்திட இன்பம், அகண்டாகண்டனின் கவசம் நினைந்து போற்று போற்று, சுயம்பினை போற்று என் குணத்தோனே போற்றி போற்றி, ஐங்குல தடங்கான் போற்றி போற்றி, கருணாலயனே போற்றி போற்றி, அமிர்த சரோபா போற்றி போற்றி, திருவண்ணாமலையே போற்றி போற்றி, அகநாரீசா சரணம் சரணம்,